என்னடா அப்படியே கிச்சு கிச்சுன்னு சத்தம் போட்டு இருக்கு. Beat varudha ipa okay okay damn is the boost bouncing off the vibes my gang so cool apadi two shots down abbe like marupadi kutta mandirukku plan potta athipadi never stopping with the grand bangers adikadi thukum kuraivu kannellam karuppu kukki the spot studio adupu thambi yan chan kolluthra neruppu 808 potu nee kalakku சொன்னாலும் போட்ட முடியாது எல்லை